உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலியே இனி செய்தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலியே இனி செய்தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். வஞ்சி உன் வார்த்தை எல்லாம் சங்கீதம், வண்ண விழி பார்வையெல்லாம் தெய்வீகம். கேட்கும் பொழுதுள்ளவரை இன்பங்கள் உருவாக காண்போ, பூபாலம் கேட்கும் பொழுதுள்ளவரை இன்பங்கள் உருவாக காண்போ. குரலோசை குயிலோசை என்று மொழி பேசு அழகே நீன்று, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலியே இன்னி செய்தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். சிந்தும் வானமுண்டு மேகத்தினால், நான் சொல்லும் காலமுண்டு ராகத்தினால். தேன் சிந்தும் வானமுண்டு மேகத்தினால், நான் சொல்லும் கானமுண்டு ராகத்தினால். கார்கால குளிரும் மார்கழிப்பணியும் பண்ணே உன் கை சேர தனியும், கார்கால குளிரும் மார்கழிப்பணியும் பண்ணே உன் கை சேர தனியும். இரவென்ன பகல் என்ன கழிவு, இதழோரம் புதுராக மிழுது. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன். எந்த உயிர் காதலியே இன்னி செய்தேவதையே, உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன்.